فلم تقتلوهم ولكن الله قتلهم وما رميت إذ رميت ولكن الله رمى يني وحن يين رأي غير من يعلم رأي يين انت تم تنين وحايا تنين ما تنين بيبام تنين ما تنين غير ديك نياري مقام يين صاحب ايهم دن جهنة فلم تقتلوهم ولكن الله قتلهم وخد فلم تقتلوهم إذ قتلتموهم يوم دن جهنة دخلت يحن يوم وحايا يين انتموهم dañ ko neuma mara may te iframeta taxal nañu tanen gi wono fi dakh ko rek mom jeex na ba no fi fa yeenu ta sani na way yeenu tibi sani mo yalla def ah kare babara ngo yeenu ci ñu defi medina ebal salman ne ko demal degal wa medina da nga xay nañu juroom ñaar fu ci sang yo xamne gënuma ci kenn japp juroom ñaar fu ñoo xamne gënuma ci kenn lu may yeenu ta yalla gi la leen gëne rek bakra ci abbas ibn abdul muttalib baye ni indi jar jar ya xew len ci buntu ko yonentu bi sallallahu alaihi wasallam ah bëgg te nak mu kay magay diido ci seen ngir ne lu ñaan wax ci ñu xew ñi re ci dina waaw karne ko tan jabar rek na fi nak dañu dëng rek waye saw nit lañ bu len ray lañ len ak ñot dimbali koko ci jenen jaar ta balen bu len ray mune omar la wax omar ne ko ñi ñay bop kefer ñi de buñ jeexoon ku lay fenn lo nek du fi de waye ci ñi seen yi dund rek ni ya di say wax di la faam tore ñu ñan ray ñom ñet ku bok ci bani hadid sama gagnan jox ma ray ku bok ci bani seen jox ma war ma ray ko jox ci ban ñaar fi joxara ni mu ray ñi daan biñ jexé ke far jex jaad na re yeen su dugg ci neegam ni ñaangay waral dama seen ba seen aada ne ala ni baaw kar fa xale yeen di def ñi ne omar fa xale def yeen tu gel ne jam jama bi yalla wali yu yalla dere gem yalla ga noyal xolam dem gëna noy so koko moy baaw kar fidi te wali yu woy def ab yonent la dal abubakar ko dal yonent yalla ibrahim ko dal yonent yalla isa yonent yalla ibrahim moy waxna man tabiyani fe no mi ni yo na tani fe naka ko bor ayu ne sa moy wax in taati hum fe no mi abadu ko en tafal la mbay na kan dara dir rakiu ne jaam yalla dana gem yalla ga deugar na xolam num melni daj koko moy omar ibn khattab ko da ni yeunte yeunte ala mohon ay yeunte ala musa de no ne wax rabbi da ta warde ni len ke dina da yaram de musa wax abanan dina ala am bare wati ala khuno bi fala yo min wa khair wa da ga dina way ta prali baba karwa e yeen ñu taxaw ñi le ken du fi joge ta sey lo ñaar fukki dollar yu wurut wala ku bok ci bani asin nak ñaan fuk ko rek di jatter mo ko rek ni tanjar rek bu sa jar jar abbas yenu ne ko mu ne yenen sallallahu alaihi wasallam man ma jatt sama bop dañu fi jatt gi dang ko duwal ma jatt malik ibn harith ko ne bop ci bani asir yeen ma len di jatt wañil mo mu ne ko duma ra wañil dara mu ne ko dem biñu ma jatte jilaay nañ ci man ñaar témer ni gi dara kon ta alal mako yonent ne ko ni ngol dul le non yalla ñi tax man ma konté ba lo le mën la ko am mune a yow dal da nga bëgg ta bay di yalla am ci makka ci digënta pres mune ko yalla ba nga yalla am ana buru so rasul ta jël kera ba ngay gën fa so jëm ci ba ba nga xaw mu fanni sa jabar ci digg gu di ne ko silas buru fi suma ñi defé baxna suma ñi bëgg wi ya ko mom ya fay doom ala buru bo ba ngay yalla mune ayu jaloon la ko da lolu mako mu tabbi rek ko fekke sa ci makara dafa fukki fan lu la ko wax yenent ne ko sama borom mako waxe ha bo borom lay man tay ni sama borom astagfirullah la ilaha illallah muhammadur rasulullah abbas mun la jebulo nak ba def nak ni যেতে হবে নিজের মকাল সবজি கரமகமாய் நேர்றே. இதா அசம பஞ்சக்கரே அருஜோ கரம் என்று காவலஜகரே பக கமையனே இருநிற்பதை ஜம்பாரு யாங்க இயக்கல் கரம் கரைபூமித்திரே தானாவோ அண்ணக்கோ அருசூசார் வசத்தினதும் ஜம்பார் அந்த கரவே கரடு ஃபேன் முக்கு சீனு லுக்கரை மெத்தி மெத்தி மெசின் கரம் கரே மயரே mu am bok ko tan kam la de dal di tag tan kala tan kali nga xamne lepp lu japp yalla tax mu japp ko te lepp lu mu sa baye yalla tax mu baye ko rek dal di tag tan kala nante bobu sallallahu alaihi wasallam na ba balna alma ondo tan kali nante bobu ndax balna ci ban andal kare asmara may ñina naxlu dalar ma fi amin ci menat tekkal yonentu bobu mo ma ta jëmbat dalar ma mu meñ jaar ñu ko jëmbaté dé sabba sabba na rasulahu jambaray da ja tekkal lu mo ma ta tay jambaray jambaray ni sabba ni ci sabba wa na yow yam ni wa na radin ma ci jégré tay la ndox balli ci tekkal yonentu bi xare tam bo fanyere ngi ñëlé ñu moy xara bi ñëlé ndu gëj mu jaxara ci jamono ji jaxé nak jamono ju tanga tam boog dafa tanga tanga tanga tanga tanga ba léegi tanga ay baana fa ram na ko daal ci guddi waxtu bi da waye tanga baangi juroom bu ci dégg ci guddi ko ko bëcc kenn lu xam lu muy nit lu muy mel dé tabay mara mara mar nak bay la sen gëre ni di mu ci se bari ci amar ne ko bu defé ni gëre ni dañ jaa te mirina tarina fi buñu mëna ñibi ba ñaanal yalla mu suñu taxari ci sax ñaan yoonu dañ lañ la kenam ndox ñi seen gis kenn ko am tuu ci ndox ci japp kaayam bu ci yeral duggalé den xam sax du sang den xalé yeral duggal je den xam do chamayam waaw bello hel den tara mo ngay jewal bu karama ga dali be trek ndax mo dali balla jeli gënde ba raama re ndax mo wala nga am nga xam ne xala yepp roh nañ di jeri mbuz bu ko jeri gërem waaw naam sangu sen jalo re man mo ndax mo taam ndu ko sanga re bo bu la way jaka way mu ci mo sey waji re la xam mu sa ko di tam ñaanal mandal ba goor dañam wa fukki sewre yar mo balle ci daj wa ni na kam sen sewre ci bop waye ndox mi balle ci daj gis nañ ko ba tay waye ndox mi balle ci digeentey baram bok day way jekko yi mujj kenn musu ko gis rek yeen yalla muhammad sallallahu alaihi wasallam rek moma fa xagne lolu rek jembal na tangal ma jamm ci jaarna salmanul farisi da na kon ku bëgg diina di top labey labey bu top bu deeng mu laaj ko fu muy taxu ko kala ko fu muy taxu labey bi mu ko bi ko mu je tekkal nak bam dene ci mom mom mu huru jaay ko na jaamum la de ay gaay jënd ko ñi teeng mom medina yow akana jangon na ci tere yi jete ñu yonentu bi nga xamne mo def ci yonentu yi makalay jido waye dana gaday dem medina rek ni nek medina yeb ni ngi ni def du ndol ba jott jamono yonent bobu mom dara ko gemle நிஜமிகு அங்கேயே தந்திரமாம் தங்கம் ரொம்பக்கோ நீங்க மரமும் நாக்க வாய் பண்ணி கையில போல மாமே ரொம்ப இங்க சங்க பெண்ணு வாய் லும் வா நீ ஜக்கண்டி தப்பு லம் திகிலே நீனையாய் நீ அர்த்தம் தன்னாண்டே பெரு வா ஜரக் தள்ளி லோகம் சிசூ நீ ஒன்று சங்கம் முதூர் கம்பராசி சல்மான் ஜங்கம் நிச்சிட்டே ஏனென்று விதன லெக்க ஹாடியே வாயு லெக்க சதா தேம்ன தம்பே போ அம்னி நீங்க ஜிடி கண்ட ஜோகரே போனே முய் முயக ஏனென்று தே மூ முபக அம் தெக்கலே ஜீரன்ஸ் நக் பவாக்கே முரவி எலி சாதி தந்தரமா நக அம்ம சதஹல ஏனென்று ஜெஞ்ச கனிய முஜித் லெக்க குத்ரே கேல சமுய எலி சாதி தந்தரமா நக அம்ம ஜஹல காதியே தே ஏனென்று லெக்க ஹோ காஞ்சி ரஜோல லெக்க நூ அப்டேட் கவு யோரன்ட் கேம் தி திலே யோகா சல்மான் தக்தி கனாம் ஐஸ் மஹானா ஜிஸ்னக் காம் கே விஹ் ஹனம் மின் கிதி கந்த ஜகரன் தி யோரன்ட் தல்லி வ ஜகர ஜன சல்மான் யார் நியம் வன் கதம் தவரே முன க மண்டை கம் நால த சப்ரார வால ஜாம் லா வின் மோம் தர கத மோம ஜா ஹதி சம்பிர் யோரன்ட் நே கோ டேவன் கஜர ச சங்க தந்திரம கீமம் சீப்பத்தை ஜோபு லுகத்துற மேய் அமர்றேன் புத்தி கொஞ்சம் சல்மான் முடம் சங்கம் சுக்கி தரே உரு சல்மான் Oh, my God.